శ్రీనివాసరంగ పరకాల మునిత్రయాప్త లక్ష్మాత్తరక్షణగదిద్ద యుగాగమాంతం ఆచార్యభక్తి పరిపూతమనర్గశీలం గోపాలదేశికమునిం గురుమాశ్రయామః శ్రీకృష్ణ బ్రహ్మతంత్రోత్తమ గురుకరుణావాప్త చక్రాంగ భాష్యం వైరాగ్యాచార వార్ధో వరద పదముఖే లక్ష్మణేన స్తవారం శ్రీవాగీశాత్తుర్యం షడరిపజరాద్వేద చౌడార్యమూర్తిం నూతనం శ్రీరంగనాథం కలిమదన గురుం బ్రహ్మతంత్రం శ్రయామః నవ్య శ్రీరంగనాథాధ్యానధ్యాత్మగ్రంథబోధకాన్ పూర్వాచార్యానహం వందే ప్రణమ్ర మనసా సదా శ్రీమాన్ వెంకటనాచార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా సది ప్రాయ ప్రపదనే పుంసాం పౌనఃపుణ్యం నివారయన్ హస్తశ్రీరంగ భర్తుర్మాం అవ్యాతభయముద్రితః ఉల్లాస పల్లవిత పాలిత సప్తలోకీ నిర్వాహకోరకిత నేమ కటాక్షలీలా శ్రీరంగ హర్మిదళ మంగళ దీపరేఖాం శ్రీరంగరాజమహిషీం శ్రియమాశ్రయామః గురుభ్యస్తద్గురుభ్యశ్చ నమో వాగమదీమహే వృణీమహే చ తద్రాద్యో దంపతీ జగతాంబతీ ప్రాయ ప్రవర్తనే పుంసాం పౌనఃపుణ్యం నివారయన్ హస్తశ్రీరంగ భర్తుర్మాం అభ్యాదభయముద్రితః అందోనందగ్రహణవశకో యాది రంగేశయద్వత్ పంగుర్నౌకాకుహరనిహితో నీయతే నావికేన భుంక్తే భోగాన్ అవిదితకృపః సేవకస్య అర్భగాదిః తత్వం ప్రాప్తో ప్రభవతి తథా దేశికో మే దయాళుః ఉప్యాదనంజయ విభీషణ లక్ష్యయాచే ప్రత్యాయ్య లక్ష్మణమునే భవతా వితీర్ణం శుత్వా వరం తదనుబంధమదా విలప్తే నిత్యం ప్రసీత భగవన్ మైరంగనాథ సకృదపి వినతానాం సర్వదేశినే ఉపనిషద విధేయే భగదేయే విధేయే విరమజన కదాచిన్మోహతో హాహతోహం విషమ విషయ చింత మే దురా మే దురాశ. యాస తిలకం 23వ శ్లోకం. 23వ శ్లోకత్துல சுவாமி பிரியபெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணிட்டுருக்கார். இந்த திலகம், ஞாச திலகம் அப்படின்னா உபாயங்களுக்குள்ள சிரேஷ்டமான உபாயமானபடியினாலே இந்த ஞாச திலகம் அப்படின்னு திருநாமம் இட்டு இந்த ஸ்தோத்திர பிரபந்தத்தை அருளி செய்கிறார். இதுல பிரபத்தி சாஸ்திரத்துல இருக்கக்கூடியதான கலக்கங்களுக்கு பதில் சொல்லும்படியாகவும் இப்படி சீமசாரத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை திருப்பி திருடீகரணம் பண்றதுக்காகவும் இந்த ஸ்தோத்திர பிரபந்தத்தை அருளி செய்கிறார். இந்த ஸ்தோத்திரத்துல இருந்து சில ஸ்தோத்திரங்களும் அப்படியே அங்கேயும் சீமசாரத்திலையும் எந்த நாமே சொன்னோம் அப்படின்னு அந்தோனந்த கிரகண வசகோ யாதி ரங்கேஷ எந்தது அப்படிங்கறதான அந்த ஸ்லோகத்தை அப்படியே அந்த சீமசாரத்துல உபபாதனம் பண்ணியிருக்கார். இப்படி இந்த ஞாச திலகம் பெருமாளிடத்துல பெரிய பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணார். எந்த விதமான சரணாகதியை பண்ணார்னா பெருமாளிடத்துல ஆச்சாரிய நிஷ்டைன்னு சொல்லக்கூடியதான பெரிய புருவாச்சாரியால முன்னிட்டு சரணாகதி பண்ணார். அதுல ஆச்சாரியனுடையதான முக்கியத்துவம் என்னங்கிறத சாதிச்சுண்டு இந்த ஆச்சாரியால் நமக்கு எப்படி எப்படி எல்லாம் உபயோகப்படுறா, அவளை ஏன் நம்ம கொண்டாடணுங்கிறதுக்காக மூணு திருஷ்டாந்த பூர்வகமா அந்தோனந்த கிரகண விஷகோ யாதி ரங்கேஷ கத்து பங்குர் நோக்கா குஹர நிகிதா நீயத்தே நாவகேன நாவிகேன முங்கே போகான் அவிததந்த சேவக சர்பகாதி பூத்தத்வம் பிராப்தோ பிரபவதித்ததா தேசிகோமே தயாளுகு அப்படின்னு மூணு திருஷ்டாந்த பூர்வகமா ஆச்சாரியாள் நமக்கு பண்ணக்கூடியதான அனுகிரக விசேஷங்களை எடுத்து சொன்னார். இப்படி சொன்னவர் நான் எனக்கு இந்த சமாசிரயணம் ஆச்சாரிய சமாசிரயணம் எப்படி கிடைச்சது, எனக்கு ஏன் எனக்கு நெஞ்சில கை வச்சு உறங்கும்படியாக இந்த ஐஸ்வர்யம் இருக்கு, இது எப்படி வந்ததுங்கிறதுக்கு காரணம் சொன்னார் தேவரியருடையதான வார்த்தை உத்யா தனஞ்சய விபீஷண லட்சயாதே தே உம்முடையதான வார்த்தை பிரத்யாய லக்ஷ்மணமுனே பவதா விகீர்ணம் பவதா தேவரீராலே எப்படிப்பட்ட தேவரீர், சரணாகத வத்சலனான தேவரீர், சர்வ சுலபனான தேவரீர். ஏன்னா சரணாகத வத்சலத்தம் சர்வ சுலபத்தம் ஏன் சொல்லணும்னா ஒரு ஒரு அவசாரத்துக்கும் ஒரு ஒரு நோக்கம். எந்த அவசாரத்துக்கு, ராமாவதாரத்துக்கு சரணாகத வத்சலத்துவம் அப்படிங்கிற கல்யாண குணம் நோக்கு பிரதானமான குணம். ஏன்னா விகித சகிதர்மஜா சரணாகத வத்சலஹா அப்படின்னு சரணாகத வாத்சல்யத்தை எடுத்து காமிச்ச. சரணாகத வாத்சல வத்சலத்துவம்னா என்ன அப்படின்னா, இந்த சரணாகதன் விஷயத்துல இருக்கக்கூடிய தோஷங்களை அனாதரிச்சு பிறக்கக்கூடியதான தன்மை. தோஷம் இருக்கு, தோஷோ எத்யபி தஸ்யஸ்யாத் சதா ஏதது அகரஹிதம்னு சொல்லுமா போல, சத்துக்களா இருக்கக்கூடியவர் அந்த தோஷங்களை எப்படி அனாதரிச்சு பொறுப்பார்களோ அப்படி அனாதரிச்சு பொறுக்கக்கூடியதான நிலைக்குதான் அந்த எதுக்கு பேரு, எதுக்கு வத்சலத்துவம் வாத்சல்யங்கிற குணம். இப்படி சரணாகதன் இடத்துல இருக்கக்கூடியதான தோஷங்கள். அதனாலதான் ஸ்ரீமந்த ராமாயணத்துல முக்கியமா ரெண்டு சரணாகதி. இந்த முன்னாடி தோஷோ எத்யபி தஸ்யஸ்யாத்னு பெருமாள் சொன்னது விபீஷண திருவுள்ளத்துல வச்சிருந்து இல்ல, பெருமாள் சொன்னது காக்காசுரனை அதாவது ஜெயந்தர திருவுள்ளத்தை வச்சுட்டு சொன்ன வார்த்தை. அவனுக்கு தோஷம் இல்ல, தோஷம் சரி அவனுக்கு தோஷம் இருக்கு, தோஷம் இருந்துட்டே இருக்கு. என்ன தோஷம் இருக்குன்னா, அவன் இந்த ராமபவனத்தினாலே துறப்புண்டு வந்து காலில் விழுந்தானே தவிர அவனுக்கு இன்னும் சீத பிராட்டி சீதையின் நடத்தக்கூடிய அபிசந்தியினுடைய குறைச்சல் ஏற்பட்டுதான்னா ஏற்படல. அப்படி தோஷமோட இருந்தா கூட அப்படின்னு பெருமாள் தோஷம் எத்யபின்னு சொன்னதனுடைய நோக்கு காக்காசுர வஸ்தாந்தத்தை நினைச்சு அப்படின்னு அங்க ஒரு நிர்வாகம். சரி, சதா மேத தகர்ஹிதம் அப்படின்னு சத்துக்களா இருக்கக்கூடியவர் ஆசிரித தோஷங்களை பாராதே தன்னிடத்துல சரணம்னு வந்தவன கை கொள்ளணும். அதனாலதான் மித்திர பாவே சம்பிராப்தம் சத்யஜேயம் கதஞ்சனா. அவன் மித்திரத்வேன சம்பிராப்தம்னு சொல்லல, மித்திரனா வந்தா அவனை கை கொடுன்னு சொல்லல, மித்திர பாவேன சம்பிராப்தம். அந்த இடத்துல அபய பிரதான சாரத்துல அவன் மித்திரன்னு வேஷம் போட்டுன்னு வந்தாலும் அவனுக்கு எப்படின்னா பசு போர்த்திய பசுத்தோல் போர்த்திய புலி கணக்கிலே அவனிடத்துல நாம் விசுவசிக்கணும் அப்படிங்கிறது. சொன்னார் இப்படி இருக்கக்கூடியதான சக்கரவர்த்தி திருமகனுடைய வார்த்தை. சரணாகத வத்சலத்துவங்கிற கல்யாண குணம் பிரதானமான குணம். எதுக்கு? ராமாவதாரத்துக்கு. அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்துக்கு சர்வசுலபத்வம் அப்படிங்கிறதான கல்யாண குணம். எல்லாரிடத்திலையும் பரம சுலபனா ஆசிரியருக்கு தன்னை வந்து கைப்பண்டமா ஆக்கி கொடுக்கக்கூடியதான சுவாவம். அந்த சர்வ சுலபத்துவம் எவ்வளவு தூரம் போச்சுன்னா தூது போகும்படியாக ஆச்சு. இன்னார் தூதன் முன்னோர் தூது வானரத்தின் வாயில் முழிந்து அரக்கன் மன்னோர் தன்னை வாழிகினால் மாலம் முனைந்து அவனே பின்னோர் தூது ஆதிமன்னர்க்காகி இருநிலத்தார் இன்னார் தூதன் எவ்வளவு கிடந்தானேன்னு திருமங்கையாழ்வார் காசையாழை பதிகத்துல அந்த அந்த புத்தாந்தத்தை அனுபவிக்கிறது. எம்பெருமான் தூது போனான், அது மாத்திரம் இல்ல ஆடு மாடு மேய்ச்சான் குதிரை மேய்ச்சான் இவ்வளவு காரியங்கள் சாரத்தியம் பண்ணான். எவ்வளவு காரியங்கள் எம்பெருமான் இந்த பாண்டவர்களை தன்னை ஆசிரியித்தவர்களுக்காக பண்ண காரியம். அதனால பெருமாளுடைய சர்வ சுலபத்துவம் அப்படிங்கிறதான கல்யாண குணம். இந்த சர்வகுல சுலபத்துவம் சரணாகத வத்சலத்துவம் இது ரெண்டும் யாரிடத்துல பரியவசிச்சது? அவளை உத்தேசி சர்வ சுலபனா சரணாகத வத்சலனா சொன்ன வார்த்தை சக்கரவர்த்தி திருமகன். சர்வ சுலபனா சொன்ன வார்த்தை கண்ணனோடது. அதனால முதல்ல நமக்கு முற்பட சௌலபியம் தேவை. அவன் சரணாகத வத்சலன் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் சுலபன்னு தெரிஞ்சுதான் அவன் இடத்துல போய் சரணாகதி பண்ண போறான். அவன் துர்லபன்னு தெரிஞ்சா அவன் இடத்துல அந்த வஸ்து வசதியா இருக்கலாம். ஆனா நமக்கு துர்லபம்னா அதை தேடி யாரும் போக மாட்டான். அதனால ஒரு வஸ்துக்கு ஆசிரியனமே அதனுடைய சுலபத்துவத்தினாலதான் ஆசிரியன். அப்ப நல்ல வசந்த வஸ்து சுலபமா கிடைச்சதுன்னா எல்லாரும் மண்டுவோம். அதாவது ஒரு வஸ்து சுலபமா கிடைக்கிறது அப்படிங்கறதுனாலயே எல்லாரும் போயிட மாட்டா. அதே ஒரு வஸ்து துர்லபமா அதாவது ரொம்ப சுலபமா துர்லபம் கிடைக்காது அப்படின்னாலும் போக மாட்டான். அப்ப ஒரு வஸ்து துர்லபமா இருந்தாலும் போக மாட்டா, பரம சுலபமாவும் இருந்தாலும் போக மாட்டான். அதனால எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த வஸ்துக்கு பரத்துவமும் இருந்து சௌலபியமும் இருந்தா எல்லாரும் மண்டுவோம். அது மாதிரி பிரதானமான குணம் இந்த சரணாகதி நாம் பண்றதுக்கு அவன் சரணாகத வத்சலனா பெருமாள் ஆகிறதுக்கு பிரதான குணம் எதுன்னா சர்வ சுலபத்துவங்கிறது பிரதான குணம். அந்த சர்வ சுலபத்தை ஆவிஷ்காரம் பண்ணது கிருஷ்ணாவதாரத்துல. அதனால உக்தியா தனஞ்சய அர்ஜுனனை குறிச்சு சர்வ சுலபனான பெருமாள் சொன்ன வார்த்தை. அதனால சர்வ சுலபத்துவத்தை முதல்ல பேசினார். அதுக்கு மேல விபீஷண விபீஷணன் யாரு? விபீஷணன் விஷயத்துல சரணாகத வத்சலத்துவம் பேசப்பட்டது. அப்ப சர்வ சுலபத்துவம் ஆசிரியனத்துக்கு உறுப்பு. நாம் எம்பெருமான் இடத்துல போய் நாம் ஆசிரியிக்கிறோம், ஆசிரியிச்சா நமக்கு பலம் உண்டுங்கிற விஸ்வாசத்துக்கு மகாவிஸ்வாசத்துக்கு எது காரணம் எது உறுப்புன்னா அவன் சுலபனா இருக்காங்கிற அனுசந்தானம். அதனாலதான் முதல்ல அர்ஜுனனுடைய சரணாகதியை பேசின தேவசுவாமி, அதுக்கு மேல விபீஷண சரணாகதியை பேசினார். இது ரெண்டு எந்த இடத்துல பரியவசித்தது? அர்ஜுனன் சொன்னதான அர்ஜுனன் விஷயத்துல இருந்ததான சர்வ சுலபத்துவம், இவனிடத்துல விபீஷன் ஆழ்வானிடத்துல இருந்ததான சரணாகத வத்சலத்துவம் இது ரெண்டும் எந்த இடத்துல பரியபசிச்சதுன்னா இதெல்லாம் அர்ச்சையில இது ஒவ்வொரு அவதாரத்துல விபவத்துல ஒரு ஒரு அவதாரத்துல ஒரு ஒரு குணம் இருந்தாலும் கூட இது ரெண்டும் பரியவசிக்கிற இடம் எது அப்படின்னா அர்ச்சா திருமேனி. இந்த அர்ச்சா திருமேனிக்குள்ள உத்கிருஷ்டமான ஒரு சிரேஷ்டமான அர்ச்சா திருமேனி எதுன்னா அந்த பெரிய பெருமானுடையதான திருமேனி நம்பெருமானுடைய திருமேனி. அப்ப அந்த அர்ச்சா திருமேனி இருந்த சர்வேஸ்வரன் அந்த நமக்கு அங்க அங்க வந்து விபீஷண ஆழ்வானுக்கோ இல்ல இவனுக்கோ அர்ஜுனனை போலியோ இல்ல பாஷ்யகாரன் அர்ஜுன விபீஷண விலட்சணமா வைலட்சண்யம் இருந்தது. ஏன்னா அர்ஜுனனுக்கு யுத்தத்துல யுத்தம் வந்துடுத்தேங்கிறதுனால சோகம், சோக நிமித்தத்தினால ரெண்டு பேரும் ஆசிரியிச்சான். அவனுக்கு சோகம் யுத்தம் வந்துடுத்து தன்னுடைய பந்துக்களை நாசமான நாசம் ஏற்பட போறதுங்கிறதான ஆத்மீய சோகம், தன்னுடைய சேர்ந்தவாளுக்கு நாசம் ஏற்பட போறதேங்கிறதான சோகம் ஒண்ணு. இதே விபீஷன் ஆழ்வான் தர்மஜனா மகாபிராஜனா இருந்தா கூட பெருமாள் இடத்துல வரல, ராவணன் இடத்துலயே இருந்தான். அப்ப தாசவாட்சி அவமானிதான்னு விபீஷண வார்த்தை இருக்கு, தன்னை அவமானப்படுத்திட்டான் தான் வந்தான். அப்ப ஒவ்வொருத்தனுடைய அர்ஜுனனுடைய சோகமும் சரி விபீஷணனுடைய சோகமும் சரி சுவார்த்தமான சோகம். ஆனா பாஷ்யக்காரருக்கு என்ன சோகம் அப்படின்னா இந்த சம்சாரிகளை உத்தரணம் பண்ணணும். அதை தவிர பாஷ்யக்காரர் அவசாரமே அதுக்காக. அதனால இந்த ரெண்டு ஸ்லோகத்துல சொல்லப்பட்டதான கல்யாண குணமான தன்னுடைய குணம், அந்த கல்யாண குணமாகிற பல சௌரபிய சுலபத்துவம், அதுக்கு மேல அகந்தர சப்தத்தினால அங்க காமிக்கப்பட்டது. இங்க மாம் ஏகம் சகதே பிரத்தவாஸ்மி அபயம் சர்வபூதேபியோ ததாமி ததாமி அப்படிங்கிற சப்தத்தினால காமிக்கப்பட்டது. அப்ப அம்மாங்கிற சப்தத்தினால சர்வசுலபமும் கஜாமிங்கிற சப்தத்தினால ஆசிரித வத்சலத்தும் அதாவது சரணாகத வத்சலத்தும் காமிக்கப்படும். இப்படி ரெண்டு சேர்த்து ஆவிஷ்காரம் பண்ணது எங்க, ரெண்டையும் கட்டிருந்து ஆவிஷ்காரம் பண்ணது அர்ச்சையில பெரிய நம்பெருமாள் திருமேனியில, அது பாஷ்யக்காரர் உத்தேசம் பண்ணி. அதனால இந்த இந்த உபாயத்தை இந்த ரச விசேஷத்தை கேட்டவன் ஒருத்த ராட்சசன் விபீஷன் ஆழ்வன், இன்னொருத்தன் க்ஷத்ரியன். இந்த சத்திரிய ராட்சசாலுக்கெல்லாம் கோபம் பிரதானமான குணம் இருக்கும். ஆனா இப்ப இந்த கட்டி சேர்த்து சொன்னாரோ இல்லையோ, இத கேட்டவர் யாருன்னா பரம சாத்விகரான சாத்விகாகிரேசரான ஒரு பாஷ்யக்காரர் சிவாஷ்யக்காரர். அதனால எப்படி வக்திரு வைலட்சண்யம் இருக்கோ, வக்திரு வைலட்சண்யம் ராமாவதாரத்துக்கு ராமசரண ஸ்லோகத்துக்கு வக்திரு வைலட்சண்யம் உண்டு, அதே மாதிரி கிருஷ்ண சரண ஸ்லோகத்துக்கு வக்திரு வைலட்சண்யம் உண்டு. ரெண்டுக்குமே விஷய வைலட்சண்யம் சரணாகதிங்கிறதுனால ஸ்ரோத்ர வைலட்சண்யம்னு பார்த்தா விபீஷணனுக்கும் ராவணனு விபீஷணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இல்லாத ஒரு வைலட்சண்யம் பாஷ்யக்காரருக்கு உண்டு. அப்படிப்பட்டதான ஸ்ரோத்ர வைலட்சணத்தினால இந்த ஸ்லோகமான இந்த பெருமாள் அதுவும் இந்த பெருமாள் பாஷ்யக்காரர் உத்தேசம் பண்ணி கத்தியத்துல சொன்னதான அந்த விஷயம் அத்தனை மயைவகி யுக்தம் அப்படின்னு சொன்ன அதோ தவ மஜான தரிசன பிராப்திஷு நிசம்சயா சுகமாஸ்வா அப்படின்னு பெருமாள் பேசினதான பேச்சு இருக்கு. அந்த பேச்சு அந்த அதை கேட்டவர் இருக்காரு, கேட்டவரான பாஷ்யக்காரருடைய சம்பந்தம் இருக்க இந்த பாஷ்யக்காரரே ஒரு வைலட்சணி, மிச்ச அர்ஜுன விபீஷணாதிகளோட விலட்சணமான ஒரு வியக்தி. அப்பேற்பட்ட விலட்சண வியக்தியை நாம் ஆசிரியிருக்கோம். பிரத்யாய லக்ஷ்மண முன்னேர் பவதா விதி என்னம் சுத்வா வரம் ததனுபந்த மதா விலப்பே மதா வலித்தே. நான் அவருக்கு அனுபந்திங்கிற ஆவலிப்பு ஆவலிப் புலமை கண்டாய் அரங்கமா நகருளானேன்னு திருமாலையில சாய்ச்சாரே, அப்படி ஒரு ஆவலிப்பு. ஆவலிப்புன்னா கர்வோக்தின், கர்வத்தினால பேசுறேன். எனக்கு என்ன கர்வம்னா எனக்கு பாஷ்யக்காரருடையதான திருவடிகளை ஆசிரியிச்சிருக்கேன் அப்படிங்கறதான கர்வம். அதனால சுத்வா ததம் தவரம் ததனுபந்தனி பாஷ்யக்காரருக்கு மாத்திரம் வரப்பிரதானம் பண்ணல, ததனுபந்தா தது அனுபந்திகளான பாஷ்யக்கார திருவடியை யார் யாரெல்லாம் ஆசிரியிக்கிறாளோ அத்தனை பேருக்கும் தான் பண்ணி வச்சு. அந்த மதத்தினாலே தலைய செருக்கேறி இருக்கேன். சுத்வா ததனுபரம் ததனுபந்த மதா விலப்பு அப்படிப்பட்ட எனக்கு நித்தியம் பிரசீத, எனக்கு நித்தியம் அனுகிரகம் பண்ணணும். நான் இந்த ஒண்ணுக்கும் எனக்கும் இருக்கக்கூடியதான இந்த தொடர்பு இருக்க இந்த அனுபவம் இருக்கு, இது நித்தியமா இதுவே காலக்ஷேபமாக போகும்படியாக தேவரின் அனுகிரகம் பண்ணணும். நித்தியம் பிரசீத பகவன் மயி ரங்கநாத மயி, எனக்கு எந்த நித்தியம் பிரசீத, நித்தியம் எனக்கு கிடைக்கும்படியாக, உன்னுடைய கைங்கரியங்களே கிடைக்கும்படியாக, பாஷ்யக்காரருடைய திருவடி சம்பந்தத்தினாலே ஆவலிப்பு இருக்கக்கூடிய எனக்கு உன்னுடையதான கைங்கரியங்களை களையற்ற கைங்கரியம் நிச்சயமாக கிடைக்கணும் அப்படின்னு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித சர்வவித கைங்கரியங்களும் கடக்கும்படியாக தேவரை அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சார் 22வது ஸ்லோகத்தில். சரி, இப்படி பிரார்த்திச்சும் காரியம் நடக்கல. இது எப்படி இருக்குன்னா, ஆழ்வார் திருப்ப சிறுவாய் மொழியில ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிழா அடிமை செய்ய வேண்டும், அழகருடைய திருமேனி சுந்தரராஜனுடைய சுந்தரபாகுவனுடைய திருமேனியை சேவிச்சவருக்கு அதுல ஆச்சரியப்பட்டு போயிட்டார் அந்த திருமேனியுடைய அழகை கொண்டு. இது என்னது என்னதுன்னு கேட்க ஆரம்பிச்சார். இது என்னவா இருக்க முடியும் அப்படின்னா, முடிச்சோதியாய் உனது முகச்சோதி அலர்ந்ததுவோ, அடிச்சோது நின்ன தாமரையாய் மலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையிடம் பல்கலனாய் பய பயன் பயன்பன், கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே அப்படின்னு மூணாமத்துல அழகரோட திவ்யமங்கல விக்கிரகத்தை அனுசந்தானம் பண்ண ஆழ்வா செந்திருமலையில அனுபவிச்சது போராதுன்னு வளதிருமலைக்கு போய் திருவேங்கடமுடையானுடையதான திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிச்சார். இந்த திவ்யமங்கல விக்கிரகத்துல சேவிச்சதாலே உண்டானதான ஒரு ஆனந்த அதிசயத்தினாலே இந்த நாம் கைங்கரியம் பண்ணோம்னா இவனுக்கு தான் பண்ணணும். சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோசிதமான சர்வவித கைங்கரியங்களையும் இந்த எம்பெருமான் இடத்திலேயே பண்ணணும்னு ஆசைப்பட்டார். ஒழிவில் காலம் எல்லாம் முரணாய் மன்னி வழிவிழா அடிமை செய்ய வேண்டும் நாம், தெழுகள் அருவி தருவேந்தட தெழுகள் சோது எந்த தந்த தந்தைக்கே அப்படின்னு ஆசைப்பட்டார். இந்த ஆசையை பூர்த்தி பண்ணணும்னா இந்த எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணணும். அதனால இந்த எம்பெருமானிடத்துல அகலகல்ல நிறையவன் நலர் மேல் மங்க வரமார்பா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையா என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனைக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழன் இல்லாடியே உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணாரு. திருவேங்கடமுடையான இடத்துல திருவேங்கடமுடையான சரணாகதி பண்ணாலும் அது பலிக்கத்தானது. ஏன் பலிக்கலன்னா, அதுக்கு காரணங்கள்லாம் ஈட்டுக்காரர் ரொம்ப அழகா காமிச்சுன்னு வர, ஒரு குழந்தைய வந்து பட்டினி போட்டுட்டு எப்படி வாசத்துல வரக்கூடிய அதிதிகளுக்கு தாயார் சஸ்காரம் பண்ணுவாளோ, அது மாதிரி இந்த ஆழ்வார் நாலு நாள் கடக்கட்டும் சம்சாரிகளை வரக்கொண்டு பாசுரங்கள் வர வைக்கணும்னு பெருமாள் வாழா இருந்தார். அதுதான் பொறுக்க மாட்டாத ஆழ்வார் உன்னிலாய் வைவரால் பதிகத்தை பேசினான்னு பேசினார். அப்ப அந்த உன்னிலாய் வைவரால் பதிகம் இருக்க, அந்த உன்னிலாய் வைவரால் பதிகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. திருவாய் மொழியில ஏழாம்பத்துல உன்னிலாய் ஐவரால் பதிகம் இருக்கு. அதே மாதிரிதான் 7-7-1 உன்னிலாய் ஐவரால் பதிகம், அதேதான் இங்கி. அதுல என்ன ஆழ்வாருடைய மனோபாவம், இந்த சம்சாரத்துல என்ன வச்சிருக்கீர, நான் எவ்வளவோ நான் நீச்சனா இருக்கேன், உன்னை வந்து நான் அடையணும்னா நீ கிருப பண்ணலைன்னா ஒன்னும் பண்ண முடியாது, எனக்கு இந்த கரண கலேபரங்கள்ங்கிற ஒரு வியாதியை கொடுத்து என்னை திண்டாட உறுதியே, என்னை போற வைத்தாய் புறமே தின்ன அழுந்த கட்டி பலகை வினை வந்த இருத்தால், உன்னை மறையவரிந்தன்னை போற வைத்தாய் புறமே அப்படின்னு ஆழ்வார் ஆழ்வாரை பத்தி எம்பெருமான் சொன்னாராம். அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும், நீ பண்ண கர்மா அப்படின்னாராம். உடனே கேட்டார், ஏ சுவாமி இந்த கர்மா உன்னதீனம் இல்லையா, நீ நினைச்சா மாத்த முடியாதா, நீ சுதந்திரனாச்சே, லோகத்துல யாருக்கு கர்மா இல்ல, உன்னுடைய வைகுண்டத்துல கைங்கரியம் பண்ணக்கூடியதான துவாரபாலகளுக்கு அவளுக்கு அகங்கார உமக்காரங்கள்லாம் ஏற்பட்டு அந்த சனக சனந்தனாதிகளை வழி விடாம மறுச்சா, அதனால அவளுக்கு 3 ஜென்மம் ஆசுர பிறவி கிடைச்சது, அப்ப என்ன பண்ணிட்ட, நீ கை விட்டுட்டியானா என்ன யார் ரட்சிப்பா அப்படின்னு கேட்கணும். விண்ணுலா பெருமாய் அடிமை செய்வாரையும் பெரும் ஐம்புலனிவை, மண்ணொல் என்னை பெற்றா என் செய்யா மற்றும் நீரையும் விட்டால், பண்ணுளாய் கவிதன்னுளாய் பத்திகன்னுள்ளாய் என் பரமீகனே, மந்தன் நெஞ்சுளாய் சொல்லுளாய் ஒன்னு சொல்லாயே அப்படின்னு எம்பெருமான் இடத்துல கேட்டேன். விண்ணுளார் பெருமானை அடிமை செய்வாரையும் பெரும் ஐம்புலன், இந்த பஞ்சேந்திரியங்கள் அப்ப அப்பா துவாரபாலகர்கள் வைகுண்டத்துல எம்பெருமான கைங்கரியம் பண்ணக்கூடிய துவாரபாலகாலையே நலியறதுன்னா என்ன நலியறது அப்படின்னு தனியா சொல்லணுமா, கைமுத்து கன்யாய சித்தம், நீ கை விட்டுட்டியானா விண்ணுல பெற்றவனுக்கு அந்த கதை என்னையோ நாம் பிறந்ததோ, மண்ணுள் என்னை பெற்றா என் செய்யா மற்றும் நீயும் விட்டால், என்ன பெற்றதோ மண்ணுல நீ விட்டுட்டியானா நான் என்ன செய்ய முடியும், பண்ணுளாய் கவிதன்னுளாய் பத்தியன்னுள்ளாய் என் பரமீசனே, மந்தன் நெஞ்சுளாய் சொல்லுளாய் ஒன்னு சொல்லாயே, என்னுடைய ஹிருதயத்தில் இருக்கிறே எனக்கு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா, அப்படி என்ன ஆழ்வார் அங்க திருவாயுமொழியில முன்னிலாவிய பிரதேசத்தை கேட்டார். அதுதான் இங்கேயும் காமிக்கிறார். எனக்கு பாஷகார் திருவடியெல்லாம் சம்பந்தம்லாம் ஏற்பட்டுடுத்து, ஆனா அது என்னுடையதான கர்மா, என்னுடைய பாபம், என்னுடைய கோரமான இந்த இந்திரியங்களுக்கே நான் ஆட்படும்படியாக பண்ணி வைக்கிறதே அப்படின்னு தன்னை நொந்துக்கிறார். உக்தியா சகிருத விதத்தான் சர்வதே சர்வ தேகினே, எப்படிப்பட்டவனா நீ இருக்க, சகிருதபி வினாதானாம். ராமாவதார ஸ்லோகம், ராமாவதாரத்தை சொன்னதான இந்த சடம ஸ்லோகத்தை அப்படியே இங்க காமிக்கிற. சகிருதேவ பிரபன்னாய தபாஸ்மி திச யாச்சதே அப்படிங்கறதான அந்த ஸ்லோகார்த்தத்தை திருவுள்ளத்தை வச்சு இந்த ஸ்லோகத்தை சொன்னார். சகிருதபி வினதானாம், ஒரே ஒரு தடவை ஒன்னு இடத்துல வினதகாங்கிற சப்தத்துக்கு சரணாகதி நிஷ்டன் அர்த்தம், பிரபன்ன பிரபத்தி நிஷ்டன் அர்த்தம். எங்க காமிக்கிறார், வினத விவித பூத பிராத ரக்ஷைக தீட்சே சுதிசிரசி விதித்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா அப்படின்னு ஸ்ரீபாஷி மங்கள ஸ்லோகம். அதுல வினத சப்தத்துக்கு பிரபத்தி திஷ்டன் சுதப்பிரகாசிகாச்சாரியர் அர்த்தம் பண்ணிருக்க. அதனால வினதங்கிற சப்தத்தை அங்கே சுதப்பிரகாசிகா பாஷ்யகாரருடைய வார்த்தை அந்த வினத சப்தத்தை எடுத்து காமிச்சார். சகிருத வினதானாம் சர்வதே சர்வதேன, சர்வதேன்னா சர்வம் ததாதி இது சர்வதா, ஏ சர்வதே சம்போதனத்தை வச்சு சர்வதேன்னு எல்லாத்தையும் தமது அனைத்தும் அவர் தமக்கு வழங்கியும் தான் மிக விளங்கும்னு காமிச்சாரு. தன்னுடைய அத்தனை ஆத்மாத்மீயங்களை எல்லாத்தையும் எனக்காக கொடுக்கிறவன், அதனால அவனுக்கு சர்வதா அப்படின்னு பேர். சர்வதே சர்வதே ஹினே, சரி உனக்கு எப்படி எல்லாத்தையும் எனக்கு கொடுக்க முடியறதுன்னா எல்லாம் ஓ சரீரமா இருக்கிறதுனால தான் எடுத்து கொடுக்க முடியும். அப்படிதானே உபனிஷத் சொல்றது சர்வதேகின்னு பேர். சர்வதேகின்னா எல்லாத்தையும் தன்னுக்கு சரீரமாக கொண்டவன், சர்வதேகின் நகாராந்த புள்ளிங்க சப்தம். அது பிரதமையில சர்வதேகி அப்படின்னு வரும், சர்வதேகினே அப்படின்னு இங்க வந்து தேகினே சர்வதே சர்வதேகினே அப்படின்னு இங்க சம்போதனத்துல ஏ சர்வதேகின் அப்படின்னு கூப்பிடுறோம். எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவன், இதுக்கு என்ன காரணம்னா எல்லாத்தையும் தனக்கு சரீரமாக கொண்டிருக்கான். இப்படி எஸ் ஆத்மா சரீரம், எஸ் அந்தரிக்ஷம் சரீரம், எஸ் வாயு சரீரம், எஸ் ஆகாச சரீரம், எஸ் பிருத்திவி சரீரம்னா உபனிஷத் சொல்றது. இப்படி நானா சொல்றேன் அப்படின்னு கேட்டு சொன்னார். சர்வதே சர்வதேகினே உபனிஷத் அபிதேயே பாகதேயே விதேயே, உபனிஷத் அபிதேயே உபனிஷத்து என்கிறதான ஒரு பாகத்துல அபிதேயே விதேயே இப்படி ஒன்ன விதிக்கிறது. எப்படி சொல்றது உபனிஷத்து, நீ எல்லாத்தையும் தனக்கு சரீரமாக கொண்டிருக்காய், எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவனாய், தன்னையே எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவனா நீ இருக்காய், ஒரே ஒரு தர தன்னிடத்துல ஆசிரியச்சவர்களுக்கு சகலத்தையும் கொடுக்கக்கூடிய சுவாவனா வள்ளலா நீ வதான்யனா நீ இருக்க அப்படின்னு உபனிஷத் சொல்றது. சகிருதபி வினதானாம் சர்வதே சர்வதேஹினே, என்ன உபனிஷத் அபிதேயே பாகதேயே விதேயே சுத்ராலங்காரம். விரமதி ந கதாசின் மோஹதோ ஹாஹதோஹம், அப்பா இவ்வளவு நீ இருக்க பெற்றதாயிருக்க மனை வெள்ளாட்டுகிறேன்னு திருமங்கையாழ்வார் கேட்டாரு. அது மாதிரி உன்னுடைய சுவாவம் இப்படி இருக்கு, யார் ஒரு தர உன்னிடத்துல கை கூப்பிட்டா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன், தன்னை பரியன் தான் பரியந்தமாக கொடுத்துட்டு நிற்கக்கூடிய சுவாவம் உனக்கு இருக்கு, அவ்வளவு வதாஞ்சன் நீ. உபனிஷத்துக்கள்ல எல்லாத்தையும் தனக்கு சரீரமாக உடையவன் கோஷிக்கிறது உபனிஷத்துக்கள்லாம். அதனால சர்வ தேகியா நீ இருந்துருக்க. உபனிஷத் அபிதேயே பாகதேயே விதேயே, உபனிஷத் பாகங்களிலே இப்படி கொண்டாடப்படக்கூடிய நீ நிற்க, நீ இருக்க நானும் எப்படிப்பட்டவனா இருக்கேன் அப்படின்னா, சுத்வா விரமதின கதாசின் மோஹதோ ஹாஹதோஹம், என்னுடைய புத்தியோ ந விரமதி, ஒரு நாளும் ஓய்வெடுப்பதில்லை. எதுல சம்சார விஷயங்களிலிருந்து ஓய்வெடுப்பதில்லை, என்னுடைய புத்தியோ அந்த சிந்தனமே ஓடிட்டு இருக்கு. உன்னை பத்தி சிந்திக்க இல்லையே நீ, எனக்காக நீ வந்து நிக்கிறியே, எனக்காக ஸ்ரீரங்கத்துல சந்நிதி பண்ணிட்டு இருக்கியே, அப்படி இருக்கச்சே உன்னை சிந்தனை பண்றதை விட்டுட்டோ, நான் எதையதையோ சிந்தனை பண்றேனே, என்னுடையதான இந்த பிரகிருதி சம்பந்தம் உன்னை நினைக்காதபடி பண்ணி வைக்கிறது. பகவத் ஸ்வரூப திரோதானகரீன் விஷயாயாச்ச போக்ய புத்தேர் ஜனனீன் தேகேந்திரியத்தேன போக்யத்தேன சூக்ஷ்ம ரூபேன சாபஸ்திதாம் தெய்வீம் குணமயீம் மாயாம் தாசபூதா சரணாகதோஸ்மி தவாஸ்மி தாச இது பக்தாரம் மாம் தாரையன்னு பாஷ்யக்காரர் கேட்டாரு. சரணாகதி கத்தியத்துல அது மாதிரி கேட்கிறார். என்ன பண்றது, விரமதின கதாச்சித்து எப்பயாவது விட்டுதோ என்ன அப்படின்னா, ஒரு கணம் கூட என்னை விட்டு போக மாட்டேங்கிறது இந்த பிரகிருதி சம்பந்தம். விரமதின கதாச்சின் ஹாஹதோ மோகதோ ஹாஹதோஹம், மோகம் இந்த சம்சாரத்தை இல்லாத ஆசை, இந்த ஆசை ஆசையினாலே ஹா ஹதோஹம், நான் பீடிக்கப்பட்டவனாக கொல்லப்பட்டவனாக ஆயிருக்கேன், மிருதப்பிராயனா இருக்கேன். அப்ப விரமதின கதாச்சின் மோகதோ ஹாஹதோஹம், இந்த மோகம் எதுன்னா விஷம விஷய சிந்தாமே துராமே துராஷா, விஷம விஷய சிந்தா, எப்படிப்பட்ட சிந்தானா எனக்கு விஷய சுகம், வைஷிகமான சுகங்கள், அல்பாஸ்திரமான சுகங்கள், இந்த வயசுக்கும் என்னுடைய வயசுக்கும் என்னுடைய வயசு பசிக்கும் சரீர பசிக்குமே காரியங்களை பண்ணிட்டு இருக்கேனே தவிர இந்த ஆத்ம பசிக்கான காரியத்தை ஒரு நாளும் பண்ணலையே. என்னுடையதான இந்த விஷய சுகங்கள் வைஷிக சுகங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு, விஷமமா இருக்கு, சமமா இல்ல. இது ஆசை ஏற்பட்டுதா, இது அடையிறவர்களும் இதுல ஆசை, காமத்திலயா ஒரு விவாகம் ஆறவர்களும் இந்த ஸ்திரீ காமத்துல ஆசை, அது விவாகம் ஆகி ஸ்திரீ சுகம் கிடைச்சிருத்தா அதுக்கு மேல இன்னொரு விஷயத்துல ஆசை, இது அதுக்கு மேல அது அதுக்கு எது ஆசைப்பட்டோமோ அது கிடைச்சிருத்தா அதுக்கு மேல இன்னொன்னு ஆசை. இப்படி மனசு தாவிண்டே மந்திபாய் வடவேங்கட மாமடைன்னு இப்படி குரங்குகள் போல குரங்கு போல மனசு தாவி தாவி போயிட்டே இருக்கு. ஒரு நாள் கூட இது நிறுத்தின பாடா இல்ல, ரங்கநாதா என்னைக்கு ஒன்னு நான் சேவிக்க போறேன், உன்னிடத்துல என்னைக்கு நான் போய் சரணாகதி பண்ணுவேன், எனக்கு இப்படி ஒரு பிரதிபந்திய கொடுத்திருக்கியே. விரம சின்ன கதா சின் மோகதோ சாகதோகம், விஷம விஷய சிந்தா மே துரா மே துராஷா, மே துராஷா என்னுடைய கெட்ட ஆசைகள், எது ஆசைப்படணும், பகவத் திருவடிகளை ஆசிரியக்கிறத ஆசை ஆசை இருக்கானா, அதுல ஆசை இல்ல, அதுல பெருமாளுடைய திருவடியை போய் பெரிய பெருமாள் நம்பருமாளை சேவிக்க போனா நம்பருமாள் திருவடியில ரொம்ப ஆச்சரியமா ஒரு புஷ்பம் சாத்திருக்கா, செண்பக புஷ்பம் சாத்திருக்கா, இது ஆசை கொண்டு வந்து ஆம்படையாளுக்கு வச்சு விட்டா எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு தோன்றதை தவிர, இந்த திருவடியில இந்த திருவடியை சேவிக்கிறோமேங்கிற எண்ணம் இல்ல எனக்கு. மே என்னுடைய துராசா, துராசானா தீய ஆசை, கெட்ட ஆசைகள் இருக்க, ஒரு நாளும் நான் விரமதி கதாச்சு, ஒரு க்ஷணம் கூட உன்னை பாக்குறதே கூட என்னுடைய தீய ஆசைகள் எண்ணங்கள் போக மாட்டேங்கிறது, என்னுடைய பிரபலமான பாபம் உன்னை இப்படி அனுபவிக்க விடாம தடுக்கிறதே, நான் என்ன பண்ணுவேன் கதப்பு உன்னிலாய் இவர்கள் போற சகிருத வினதானாம் சர்வதே சர்வதேகினே உபநிஷத விதேயே பாகதேயே விதேயே விரமதின கதாச்சின் மோகதோ ஹாஹதோஹம் விஷம விஷய சிந்தா, இந்த சிந்தை இருக்க மாறி மாறி அலை அலையா எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. அப்ப எப்படி இருக்குன்னா ஒரு கவி சொன்னான், சிந்தா சிதா, சிதைனா இந்த புணங்களை எரிக்கக்கூடியதான அந்த இடத்துக்கு சிதைன்னு பேர், சிதையில வச்சுட்டோம். அந்த சிதைக்கும் சிதை அப்படி சிதா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல எழுதினா, சம்ஸ்கிருதத்துலயும் சிதா அப்படின்னா புணம் எரிக்கக்கூடிய இடத்துக்கு சிதான்னு பேர். அந்த சிதா அப்படின்னு எழுதினா அதோட ஒரு இன்னு மேல ஒரு புள்ளி வச்சிட்டோம்னா சிதிசான் ஆயிடும். கவி சொன்னானா, சிதா சிந்தோ சிந்தா ருபயோரத்ர பிந்து மாத்திர விசேஷத்தா. அப்ப சிதைக்கும் சிந்தைக்கும் ஒரு புள்ளி தாண்டா விஷய வித்தியாசம் தானா ஒரு கவி. அதுக்கு இன்னொருத்த மது சொன்னா, இல்ல இல்ல சிதைக்கும் சிந்தைக்கும் சம்பந்தமே இல்லாத வித்தியாசம் இருக்கு, ரொம்ப தூர வித்தியாசங்கள் இருக்கு, சொல்றேன் கேளு. இந்த சிதை இருக்க நிர்ஜீவம் தகதி சிதா, இந்த சிதை இருக்க பிராணன் இல்லாத உயிர் போன பிணங்களை எரிக்கிற இடத்துக்கு தான் சிதைன்னு பேர். ஆனா இந்த சிந்தை எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப க்ரூரமானது, ஆஜீவம் தகதி சிந்தா, இவன் உயிரோடு இருக்கிறவர்களும் இவனை எரிக்கிறது ஏதாவது லோகத்துல உண்டுன்னா அது இவனுடைய சிந்தனை தான், இந்த சிந்தை தான் அவனை வந்து எரிக்கும். அதனால எரிஞ்சு பிராணன் போனதான ஒரு புணத்தை எரிக்கிறது சிந்தை சித்த, பிராணம் போகிறவர்களும் எரிக்கிறதுக்கு சிந்தை. அதனால சிதைக்கும் சிந்தைக்கும் பிந்து மாத்திர விசேஷம் இல்லை, எவ்வளவோ வித்தியாசம் இருக்குன்னா. சிதா சிந்தா உபயோரத்ர பிந்து மாத்திர விசேஷதா நிர்ஜீவன் தகதி சிதா ஆஜீவன் தகதி சிந்தா அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல. ஆனா விஷம விஷய சிந்தா மேதுரா மேதுராஷா, மே துராஷா மேதுரா, மேல் மேல்ம வளர்ந்துட்டே இருக்கு அந்த சிந்தை. எனக்கு சிந்தனை என்ன, எதுல எந்த விஷயத்த சிந்தனை ஏற்படணும், உன்னுடைய திருவடிகள்ல சிந்தனை ஏற்படணும். அந்த சிந்தனை ஏற்படவே மாட்டேங்குது. ஒரு க்ஷணம் கூட என்னால நின்னவா நல்லா நெஞ்சினையுடையேன்னு இருக்கேன். ஆனா வெண்ணியே வேண்டி வீழ்பொருக்கு இறங்கி வேர்க்கனார் கலவியே கருதி, இதுல எல்லாம் சிந்தனை இருந்துட்டே இருக்கு. இதுல ஸ்திரமான சிந்தனை இருக்கு. இந்த துராசா விரமதி எனக்கு அதாச்சது, ஒரு நாள் கூட இந்த சிந்தனை எல்லாம் எனக்கு போகல. நான் இவ்வளவு அவசரப்படுறேன் ரங்கநாதா, என்னுடையதான இந்த தயனீயமான இந்த அவஸ்தையை பார்த்து நீ எனக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதா? எனக்கோ பாஷ்யக்காரருடைய திருவடி சம்பந்தம் இருக்கு. இவ்வளவு திருவடி சம்பந்தம் இருக்கும், இருந்தும் எனக்கு என்னுடைய இந்த இந்திரியங்கள் இப்படி பாடாப்படுத்துறது அப்படின்னு தன்னுடையதான இந்த பிரகிருதி சம்பந்தத்துல தனக்கு இருக்கக்கூடியதான ஒரு வைமுக்கியத்தை இந்த ஸ்லோகத்தை எடுத்து காமிக்கிறார். புதிகம் போல சகிருதபி வினதானாம் சர்வதே சர்வதேஹினே உபநிஷதபிதேயே பாகதேயே விதேயே விரமதி நகதாசின் மோகதோ ஹாஹதோஹம் விஷம விஷய சிந்தா மேதுரா மேதுராஷா. கவிதாதிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.